విమాహం వెంకటనాథార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్గోపనిషత్తాం సదాహృదే శపాకృతిపర్యంతాయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞానఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. இந்த ராஜசூய யாகத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தர்மபுத்திர பொண்ணின ராஜசூய யாகம், அந்த ராஜசூய யாகம் வந்து குறைவர நிறைவேறிட்டு அது என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டான் சொல்லி சொல்ற. அந்த ராஜசூய யாகத்துல வரைச்சு இந்த தீக்ஷணி அப்படின்னு சொல்ற இந்த ஒரு யாகத்தை பண்றேன்னு இந்த யாகம் முடிகிற வரைக்கும் இவ வந்து சில நியமங்களை பரிபாலனம் பண்ணணும், பின்பற்றணும். அத வந்து அப்படி அந்த நியமங்களை பின்பற்றிண்டு இந்த காரியத்தை நாம பண்றோம் அப்படின்றதற்கு இதுதான் தீக்ஷைன்னு சொல்லி சொல்றது. இப்ப யாகசாலை உள்ள நுழைஞ்சிட்டாள்னாக்கா, யாகம் பண்றதுக்கோசரம் யாகசாலை உள்ள நுழைஞ்சிட்டாள்னாக்கா, அஞ்சு நாள் அந்த இடத்த விட்டு வெளில போகக்கூடாது. அந்த அஞ்சு நாள் இவாளுக்கு தீட்டு விழுப்பே கிடையாது, குளிக்க கூட கூடாது. அவ சந்தியாவந்தனத்துல எது பிரதானமானதோ அது மாத்திரம்தான் பண்ணணும் அர்க்கம். அதே மாதிரி இந்த ஜபம் உபஸ்தானம் அவ்வளவுதானே தவிர இதெல்லாம் கூட விஸ்தாரமா பண்றது இல்ல. இந்த யாகம்தான், யாகத்துல தீட்சித்தாளா இருந்துட்டு இருக்கிறவா இவா. அந்த யாகம் பண்றதுக்கு முன்ன அதுக்கு ஒரு நதி ஸ்நானம் பண்ணி தன்னை பவித்திரமா ஆக்கிக்கணும். நதி ஸ்நானமோ ஒரு புஷ்கரணியில தீர்த்தம் அடியோ ஒரு புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ணி தன்னை புருஷம் பண்ணிக்கணும். அந்த யாக காலத்துல உடம்பு எதனா அரிப்பு எடுத்ததுன்னா கூட நகத்தால சொரியக்கூடாது. இவ கையில ஒரு மான் கொம்பு கட்டி வச்சுருப்பா, அந்த மான் கொம்பால இப்படி இப்படி அதால சொரிஞ்சுக்கணுமே தவிர நகத்தால சொரிஞ்சக்கூடாதுன்னு எல்லாம் இருக்கு. இப்படி எத்தனையோ நியமங்கள் யாகத்துல வரைச்சு சொல்லிருக்கு. வாங்கு நியமம், பேசக்கூடாது, வம்பளக்க கூடாது, பார்க்க கூடாது, வஸ்துக்களை பார்க்க கூடாது. அதுக்கப்புறமா இதே சன்னிவேசத்துல இந்த யாகத்துல இருந்துட்டு இருக்கச்சு, தீட்சையில இருக்கச்சு நிறைய தானம் பண்ணும், மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும், அனசனும். பட்னி சில சமயங்கள் எப்ப என்ன சாப்பிடணும்னு சொல்லிருக்கோ அதுதான் சாப்பிடணுமே தவிர மீதி வஸ்துக்கள்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படி எத்தனையோ நியமங்கள்லாம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதுல தானம்ன்றது ஒரு பிரதானமானதாக சொல்லப்படுது. இது பிரதானமா தானம் சொல்லச்சு, அதுல யாருக்கு என்ன கொடுக்கறதுன்றதெல்லாம் இருக்கும் இல்லையோ. இப்ப பிராமணாளுக்கு பசு தானம் பண்ணமானா விசேஷமா இருக்கு, அவளுக்கு அக்னோத்திரம் பண்றதுக்கு அதுக்கு தயிர் பால் நெய் இதெல்லாம் வரக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தானம் ஒவ்வொருத்தருக்கு ஒண்ணு பண்றது, மக்களுக்கு என்ன விரும்புறதோ அதெல்லாம் கொடுக்குறா. இந்த ராஜசூய யாகம்ன்றது பல ராஜாக்களை ஜெயிச்சு பண்ற ஒரு யாகம் இது. இந்த ஜெயிச்சு பண்ற யாகத்துல அந்த ராஜாக்கள் எல்லாமும் வந்திருக்கா, தோத்து போன ராஜாக்கள் எல்லாமும் வந்திருக்கா. இப்ப அவளுக்கு எல்லாம் என்ன கொடுத்தா சந்தோஷப்படுவா அப்படின்னு பார்த்தா, அப்ப தர்மபுத்திர தீர்மானம் பண்ணிட்டேனா அவள்கிட்டேந்து ஜெயிக்கப்பட்ட ராஜ்யத்தை மீண்டும் அவளுக்கே கொடுத்துரு. அதை கொடுத்துட்டா நீங்க தான்ப்பா இனிமே ராஜா, நீ இப்போ உங்களை ஜெயிச்சு நான் ராஜாவா ஆயிட்டேன், இருந்தா கூட நான் உனக்கு இப்ப கொடுக்குறேன், நீங்களே அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கோங்கன்னு அந்த ராஜாக்களுக்கு எல்லாம் அவள்கிட்ட ஜெயிச்ச ராஜ்யத்தையே அவர் கொடுத்துட்டார். அதுதான் தர்மபுத்திரருடைய ஒரு தர்ம சிந்தை. ஏன்னா தான் இழந்த ராஜ்யத்தை பெறாத வரைக்கும் எவ்வளவு நீர் பொண்ணு கொடுத்தாலும் பொருள் கொடுத்தாலும் அதனால அந்த ராஜாக்கள்லாம் திருப்தி அடைய மாட்டாளாம். அவளுக்கு எதுல திருப்தி அடைவாளோ அதுல போய் அந்த ரூபமாக ஒரு திருப்தி பண்ணி வச்சுட்டேராம் தர்மபுத்திரர். இதை எல்லாரும் பிரசம்சை பண்றாளாம். இதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாம் அதுக்கப்புறமா ரித்திக் தட்சிண பிராமண தட்சிண வந்து சதசியால்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். இந்த பார்த்துட்டே இருக்கச்சே ஏதனா தப்பு வந்துருத்தோம்னாக்கா என்ன பண்றதுன்றதுக்கோசரம் ஜாகிரதையா பார்த்துப்பா. அவளுக்கெல்லாம் தட்சிணை இப்படி எல்லாருக்கும் தட்சிணை கொடுக்கணும். இதெல்லாம் அக்ரதட்சிணன்றது ஒருத்தருக்கு கொடுக்கணும். அக்ரதட்சிணை ஒருத்தருக்கு கொடுக்கணும். யாருக்கு அக்ரதட்சிணை கொடுக்கறது அப்படின்றதுல பத்தி விசாரம் வருது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லி சொல்ற. பாகவதத்துல சொல்லச்சே சகதேவன் பார்த்து கேக்குறேன். இதுல குழப்பம் வரத்துக்கு காரணம் அக்ரதட்சிணையில குழப்பம் வரத்துக்கு காரணம் என்னன்னா எல்லாருமே பூஜிக்க தகுந்தவாளாக இருந்துட்டு இருக்கா. ஒருத்தர் விடாத மொத்த பேரும் பூஜிக்க தகுந்தவாளாக இருந்துட்டு இருக்கிறதுனால அப்போ எல்லாருக்கும் யாருக்கு அக்ரதட்சிணை கொடுக்கறதுன்னே தெரியல. இந்த பக்கம் பார்த்தா பீஷ்மர் இருக்கார், அந்த பக்கம் பார்த்தா அவர் இருக்கு, கிருபாச்சாரியர் இருக்காரு, துரோணாச்சாரியர் இருக்காரு, இப்படி எல்லாரும் இருந்துட்டு இருக்கா, கண்ணனும் இருந்துட்டு இருக்கா, இப்ப யாரு கொடுக்கறதுன்னே தெரியல. அப்ப சகதேவன் வந்து சகதேவன் அவளுக்கு பெரிய வேதாந்தி. அதையால சகதேவன் வந்து அந்த சமயோச்சிதமாக சொல்லக்கூடியவனா சகதேவன். அந்த நிஷ்கர்ஷம் பண்றதுலயும் சாமர்த்தியம் உடையவன். மீதி பேருக்கு எல்லாம் வேவரிங்கா இருக்கும். அந்த சகதேவன் இந்த சமயத்துல இதுதான் பண்ணணும்னு சொல்லி சொல்றவன். சகதேவன் வாக்குல பொய்யான வார்த்தையே வரவே வராது. எது சத்தியமோ அதுதான் வரும். இது தர்மபுத்திரரை காட்டிலும் பன்மடங்கு சிறந்தவனாக சகதேவனை மகாபாரதத்துல சொல்லி சொல்ற. இப்படி எத்தனையோ குணங்களோட இருந்துட்டு இருக்கிற சகதேவனை பார்த்து தர்மபுத்திரரே குழம்பி இருக்கிற நிலையில அவனை பார்த்து கேட்கிறேன், சகதேவனை பார்த்து கேட்கிறேன், அப்பா தம்பி யாருக்குப்பா அக்ரதானம் கொடுக்கலாம் அப்படின்னு கேக்குறேன்னு சொல்லி பாகவதத்துல சொல்லி சொல்ற. அதுக்கு சகதேவன் உபபத்தி பூர்வகமாக ஒரு காரணத்தோட சொல்லி கண்ணனுக்கு கொடுக்கறது தான் உத்தமமாக ஆகும். எல்லாருமே கண்ணனுக்கு சரீரம் மாதிரிதான் இவாள்லாம். இந்த ஆத்மாவுக்கு பூஜை பண்ணியாச்சுன்னா சரீரத்துக்கு எல்லாம் பூஜை பண்ணினதாக ஆறுது. யார் யாரெல்லாம் உயர்ந்தவாளாக நினைக்கிறாளோ அவள்லாம் கண்ணனுக்கு அங்கமாக தான் இருந்துட்டு இருக்கா, அவள் நினைச்சாலே போறோம் அப்படின்றதெல்லாம் இவர் சொல்ற ஒரு விஷயம். அதே மாதிரி கண்ணன் தான் சர்வரக்ஷகனாக இருந்துட்டு இருக்கான். சிருஷ்டி சித்தி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக கண்ணன் தான் இருந்துட்டு இருக்கான். இப்படி அந்த ஈஸ்வரன் தான் இருந்துட்டு இருக்கிறதுனால அவனே ஈஸ்வரனாக இருக்கிறதுனால அவனை தான் சொல்ல போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்ன. தப்பாத அவன் இப்போ இவருக்கு அதுல ஒரு சந்தோஷம். மகாபாரதத்துல சொல்லச்சே பீமன் சொல்றான் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஒவ்வொருத்தரையுமா கேக்குற, கேக்கச்சே பீமன் தான் சொல்லி சொல்றேன். நான் இப்ப கூட பிரத்யட்சமா பாத்துட்டு இருந்தானு என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி கண்ணனுடைய ஒரு சகாயத்தினாலதான் ஜராசந்த வதமே பண்ண முடியறது. அப்ப லோகத்துல நமக்கு வர ஸ்ரேயஸும் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறவ கண்ணன் வத்தம்தான் அப்படின்னு பீமன் உள்பட எல்லாரும் சொல்றாருன்னு சொல்ற. யுதிஷ்டிரர் இப்ப ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்தா அங்க இருக்கிற பெரியவாளை கேட்டு சொல்றதுன்றது ஒரு வழக்கம். அப்ப அங்க இருக்கிறவாளுக்குள்ள பெரியவர் யாருன்னா பீஷ்மர் தான் பெரியவர். பீஷ்மரை பார்த்து கேக்குறாராம் யுதிஷ்டிரர். இது சிசுபால உதத்துல மாகம் சொல்ற வார்த்தை. பீஷ்மரை பார்த்து கேக்குறே, நீரே சொல்லும் உமக்கு அக்ரதானம் பண்ணட்டுமா இல்ல துரோணாச்சாரியருக்கு அக்ரதானம் பண்ணட்டுமா, எல்லாருமே ஒரு விசிஷ்ட யோகியத்தையோட இருந்துட்டு இருக்கோங்கோ, அப்படி இருந்துட்டு இருக்கச்சே யாருக்கு அக்ரதானம் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே, நீரே சொல்லும் யாருக்கு அக்ரதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்போ பீஷ்மர் சொல்லி சொல்றாராம். இதுதான் மாகத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த பெருமாளுடைய விசேஷங்களை ஒவ்வொரு அவதாரத்திலையும் கண்ணனுடைய விசேஷத்தை சொல்லி இந்த உபபத்தி பூர்வகமாக இப்படிப்பட்ட காரணங்கள்னால கண்ணனை காட்டிலும் சிறந்தவாள் வேற யாரும் இல்ல, கண்ணனுக்கே அக்ரதானம் பண்ணலாம் அப்படின்னு பீஷ்மர் சொல்லி சொல்ற. கேவலம் ததி கத்ரு வாசினா பிரத்யயா நிக நஜாது கர்மணி தாத்தபஸ்திருஜதி சம்கிருஷாஸ்தயாம் சௌதிரஸ்திர விபரீத காரக. இந்த லோகத்துல எல்லாமே சில சில இடங்கள்ல விபரீதமான விஷயத்துலதான் ஜனங்களுடைய புத்தி போறது. பெருமாள் கண்ணன் தான் எல்லா பதார்த்தங்களையும் சிருஷ்டி பண்ற, எல்லாத்தையும் ரக்ஷணம் பண்றவர் அவர்தான், சாசனம் பண்றவர் அவர்தான், அவரே தான் சம்ஹாரம் பண்றவராகவும் அவர் தான் இருந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இப்படி பகவான் இருக்கச்சே லோகத்துல இருக்கிறவாள்லாம் என்னென்ன பிரம்மா சிருஷ்டி பண்ற, இன்னொருத்தர் வந்து பெருமாள் ரட்சணம் மாத்திரம்தான் பண்ற, சம்ஹாரகர்த்தாவாக ருத்ரன் இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி சம்ஹரதி ஹர்தா சாஸ்திதி சாஸ்திதா, இது எல்லாத்துக்கும் கர்த்தத்துவேன எல்லாத்துக்கும் கர்த்தாவாக இருக்கிறவர் பெருமாள் தான். ஒரு சமயம் சிருஷ்டி பண்றே அவரே தான் ரட்சணம் பண்றே, ஒரு சமரும் சம்ஹாரமும் பண்றவராக அவர் இருந்துட்டு இருக்கு. இவர் எப்பவுமே இருக்கிறதுனால அவர் ஒத்தரே தான் அப்படி பண்ற, இதுதான் ஸ்ருதியும் இப்படி ஸ்தோத்திரம் பண்றது. ஆனா ஜனங்கள்லாம் விபரீத காரகமாக சொல்லி வேற ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றது, அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சாதாரணமா வரைச்சு கர்ம கர்த்தா பிரத்யம் அதெல்லாம் ஒரு சென்டென்ஸ் வரைச்சே கர்த்தா ஒருத்தன் இருக்கும் கர்மா ஒன்னு இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதுல விதி நிஷேத துவாரமா என்ன பண்றது அப்படின்னா சர்வோபாசியத்துவம்ன்றது பரமாத்மாவுக்கு தான் இருக்கே தவிர மீதி பேருக்கு கிடையாது. மீதி பேர்லாம் ஏதோ உபாசனம் பண்ற மீதி பேரை பண்றது ஏதோ ஒரு பிரகாரமா பண்ணிட்டு இருக்குன்னு தான் இருக்கு. பூர்வமேஷ கில சிருஷ்டவான் அபஹாம் ஹிரண்மயம் பிரம்மணோ சிருஜதசாபிதம் ஜகதே. ஏற்கனவே இவர் வந்து பூர்வம் ஹரிஹி அபஏவ சசர்ஜாதோ தாசு வீரியம் சிருஜதேன்னு இந்த மனுஸ்மிருதி வாக்கியம் முதல்ல வந்து ஜலத்தை சிருஷ்டி பண்ணிறான், அதுல தன்னுடைய தேஜஸ் அதுல இது பண்ணிறான், அதுக்கப்புறமா அதுல இருந்து பிரம்மா உண்டானே, பிரம்மா வந்து லோகத்துக்கெல்லாம் காரணம்னு நாம லோகத்துல சொல்லிட்டு இருக்கோம். அந்த பிரம்ம திருஷ்டிக்கும் காரணமாக இருந்துட்டு இருக்கிறவர் ஈஸ்வரன் தான், யாரு இந்த சாட்சாத் கண்ணன் தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த கண்ணன் ஒவ்வொரு அவதாரத்திலையும் பெருமாள் பண்ண விசேஷத்தை சொல்லி சொல்லிட்டு வர, அந்த அவதாரங்களை சொல்லி பார்க்கச்சே கந்தனூன திவ்யகேசரி வபுசுரத்விஷா நைவலப்தசமபாயுர் ஆயுதேரபி துர்நிவாரண கண்டு கோமளை வட்சேஷ நிரதார யன்னகைஹி. இதே கண்ணன் தான், இதே எம்பெருமான் தான் நிருசிம்மனாக அவதாரம் பண்ணி, அதுலயும் எப்படி நிருசிம்மனாக அவதாரம், திவ்யகேசரி வபுஹோ அழகிய சிங்கர்னு சொல்றமே அந்த ரீதியில பெருமாள் அவதாரம் பண்ணி ஸ்வரத்விட்டாக இருந்திருக்கிற ஹிரண்ய கசிப்பன் அவர் வந்து அவன் ஆயுதங்களால கொல்ல முடியாதவனாக இருந்தவன கேவலம் அங்குல்ய கிரேணன ஒரு நகத்தாலேயே கிரண்யகசிப்பு வசம் பண்ணிட்டே அப்படின்னாக்கா அதை காட்டிலும் வேற என்ன இவருடைய பெருமைய சொல்றதுக்கு வேற என்ன போனோம். இது பெருமாளுக்கு ஒரு விசேஷம்னு சொல்லி சொன்ன. வாமனாவதாரத்துல இன்னொரு பெரிய விசேஷம், கிங்கிரமிஷ்யதி கிலைஷ வாமனஹ யாவதித்தமஹ சன்னதானவாஹ தாவதஸ்ய நம மௌனபஸ்தலே லங்கிதார்க்க சசிமண்டலக்ரமஹ. மூடிமண்டாராயின்னு பலி சக்கரவர்த்தியை பார்த்து கேட்கிறான் இவர் வாமனர் கேட்கிற. கேட்ட உடனே அங்க இருக்கிற அசுரால் மொத்த பேரும் கொல்லுன்னு சிரிச்சுட்டாலாம். இவர் தம்மாத்துண்டு இருந்துட்டு இவர் மூவடி மண் தாராயின்னு கேட்டமானாக்க, இந்த மூவடி மண் இது என்னத்தை இவர் அழக போறார் மூணு அடி, இதுல என்ன கொடுக்கறதுக்கு என்ன இருந்துருக்கு, இதனால இவனுக்கு என்ன வருதா, பெரிய வள்ளல் தன்மை என்ன வந்துட போறதுன்னு அங்க இருக்கிற ராட்சதால் மொத்த பேரும் கொல்லுன்னு சிரிக்கிறாளாம். அப்ப பெருமாள் அழக்கிறேரா, தாவதஸ்ய நம மௌனபஸ்தலே லங்கிதார்க்க சசிமண்டல கிரமஹாம். சூரியன் சந்திரன் இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்குதான் அவருடைய பதக்கிரமம், அவர் அளவு வைப்பறது அப்படின்னு சொல்லி சொல்றது. என்ன கிராமத்தோசியதது சொல்றது வௌகசஹாம். இப்படி அளக்கச்சே ஆகாசத்துல இருக்கிறவள்லாம் அங்க போயிட்டு பிரம்மலோகம் வரைக்கும் பெருமாளுடைய திருவடி போயிட்டு, தூரமூறு மலிநீல மாயதம், மலிநீல மாயத்தம் அது பார்த்தோம்னா அப்படியே நீலமேக சாமலன் அந்த பெருமாளுடைய திருவடி, நீலமேக சாமலனால பெருமாள் திருமேனி இருக்கு, அந்த திருவடியும் அப்படியே இருக்கு. யோம் நிதிவியதரி சம்பு பத்ததி ஸ்பர்தையை வயமுனோகமுத்திதம். ஆகாசத்துல ஒரு சரித் பத்ததி ஏற்பட்டுதான். இந்த கருப்பா இருக்கிறது எதுனாக்க யமுனா ஜலம் கருப்பா இருக்குமா, கண்ணனுடைய திருமேனி இதுல இருந்து ஜலத்தை வரத்து மாத்திரம் இங்கெங்கிற ஒரு யமுனை வந்துருத்தோன்னு அங்க இருக்கிறவா மொத்த பேரும் யோசனை ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் சொல்லிட்டு 10 அவதாரத்திலையும் பண்ணக்கூடிய பெருமாளுடைய விசேஷத்தெல்லாம் சொல்றேரா. இது பீஷ்மர் சொல்லி அந்த ராமாவதாரத்துல ஏஷதாசரதி பூஜமேத்யம்சிதோத்தித தசான நாமபி ராட்சசீமகிருத ரட்சித பிரஜா தேஜசாதிக விபீஷணம் புரீம். இதே கண்ணன் தான் ஏற்கனவே ராமனாக அவதாரம் பண்ணி தசானனாக இருந்திருக்கிற 10 தலையோடு இருந்திருக்கிற ராவணனை வதம் பண்ணி அந்த ராட்சசிகளுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் வரைச்சே என்ன பண்ணார் அப்படின்னாக்க, ரட்சித பிரஜா விபீஷணனை பட்டாபிஷேகம், விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவன் மூலமாக ரட்சணன் சொல்லி சொன்னார். இப்படி இந்த கிருஷ்ணாவதாரத்திலையும் தாத்தனோதிபிலோடனம் பிரதி துவினார்த்தம் வயமுத்தகாமகே யசுரைரிதி சுரௌக வல்லபா வல்லவைஷ்ட ஜகதே ஜகத்பதி. லோகத்துல இருக்கிறவா எல்லாருமே இந்த கண்ணனை தான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, ஆகையால கண்ணனுக்கு இந்த அக்ரதானம் பண்ணுங்கோ, ஒரு குறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்ட. பீஷ்மரே சொல்லியாச்சு, சகதேவன் சொல்லியாச்சு, பீமன் சொல்லியாச்சு. அருகதி அச்சுத சிரயிட்டியம் பகவான் சாத்வதாம் பதி ஏஷவை தெய்வதா சர்வாதேச கால தனாதய. இவர்தான் எல்லாத்தையும் பண்றவராக இருக்கிற அப்படின்னால இவருக்கு பூஜை பண்றதுதான் விசேஷம்னு சகதேவனும் சொல்லிட்ட, பீஷ்மன் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா பீமனும் என்ன சட்டுன்னு ஒத்துக்காதவன் பீமன் அவனும் ஒத்துண்டாச்சு. இத கேட்ட உடனே பெருமாள், அதாவது தர்மபுத்திர அவருக்கே தர்மம் தெரியும், அவர் மனசுலயும் இதுதான் இருந்துட்டு இருக்கு. தம் மனசுல இருக்கிறத பிறரும் அங்கீகாரம் பண்ணிண்டு அதுக்கப்புறமா நாம அதை பண்ணணும், நாமளே சுதந்திரமா பண்றதா இருக்கக்கூடாதுன்றதுக்காக இவாளை எல்லாம் கேட்டேன். இப்ப தசரத சக்கரவர்த்தி கூட ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன். அந்த யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லச்சேயே தானா தீர்மானம் பண்ணினதா சொல்லல, எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, எனக்கு எத்தனையோ நாள் ராஜசாசனம் பண்ணியாச்சு, எனக்கு ஒரு ஜரா வயோபிரா போயிட்ட அப்படினால மூப்பு வந்துட்டதுனால இந்த ராஜ்யபாரம் பண்ண முடியல, இப்ப நீங்கெல்லாம் என்ன பண்ணலான்றத சொல்லுங்கன்னு முதல்ல அந்த சபையில கேக்குறேன். அதுக்கப்புறமா ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணணும் இல்லையோ, அந்த ரீதியில இவர் சொல்ற. இப்ப ஜேஷ்டபுத்திரனா இருந்திருக்கிற ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்கன்னு அவர் கேக்குறேன். இவருடைய சர்வ சுவாதந்திரியத்துல இருந்திருக்கு, நாளைக்கு நான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறேன், நீங்கெல்லாம் வாங்கோன்னு சொல்ல வேண்டியது போக இவனுக்கு பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேக்குறதுன்னா, இது மகானுடைய ஒரு செயல். இது மகானா இருக்கிறவன் தன்னுடைய காரியம் தனக்கு நல்லதுன்றது தெரிஞ்சாலும் கூட அத ஒரு எல்லாரும் அங்கீகாரம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயமாக இருக்கணும்ன்றதுக்காக இதை எல்லாரும் ஒத்துக்கிற விஷயமாக சொல்லணும்ன்றத சொல்றது, எல்லாராலையும் ஒத்துக்கப்படுறதாக இருக்குன்றது தாற்பயம். அப்படி அங்கீகாரம் பண்ற ரீதியில இது பண்ணச்சே சமாச்சய திருஷிகேசம் பிரீத பிரணய விஹ்வலகா. இப்ப எல்லாரும் ஒத்துட்டா, அங்க இருக்கிறவ மொத்த பேரும் ஒத்துட்டா, கண்ணனுக்கு அக்ர பூஜைன்றது இவர் பண்றேன். எப்படி பண்றேன்னா, ஹிருஷிகேசம் பிரீத பிரணய விஹ்வலகா, ஒரு சந்தோஷம். இது என்னமோ போன போயிட்டு இவருக்கு எல்லாம் பண்ண வேண்டியிருக்கேன்ற எண்ணம் இல்ல, கண்ணனுக்கு பண்ணச்சே ஒரு பெரிய சந்தோஷம். அந்த திருவடியை அப்படியே கெட்டியமா பிடிச்சுக்கிறான், அந்த திருவடி தன் தலையில விழற மாதிரி, அந்த தலையில பதியற மாதிரி திருவடி தலையில பதிஞ்சிட்டு அவர் இருக்கிறான். சிரசாலோக பாவனீகி, லோகம் மொத்தத்துக்கும் பரிசுத்தமாக்குறது அந்த கண்ணனுடைய திருவடி தான். அந்த திருவடிய தலையில ஏந்திக்கிறான். சபாரியா சானுஜா மாத்தியா சகுட்டும்பகா அவஹன்முதா, அந்த கண்ணனுடைய திருவடியை எடுத்து தள்ள வச்சுக்கிற. சபாரியகா தான் மாத்திரம் இல்ல, திரௌபதி தள்ள கண்ணன் திருவடியை வைக்கிறேன். அனுஜன் இங்க மீதி நாலு பேர் இருக்காள் தம்பிமார்கள், அவள்லாம் வைக்கிறாள். அங்க இருக்கிற மந்திரிமார்கள், அங்க வந்திருக்கிற மொத்த பேருக்கும் அந்த கண்ணனுடைய ஸ்பர்சம், திருவடி ஸ்பர்சத்தை ஏற்படுத்தலைதான். அப்படி பண்ணிட்டு அந்த பெருமாள் திருவடிக்கு தீர்த்தம் சேர்த்து உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து, பூஷணங்கள் மகாதனங்கள் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்து, அவரோட விழுந்து சேவிச்சு அவருடைய அவருக்கு அக்ர பூஜையை பண்றேறான். இத்தம் சபாஜிதம் வீட்ச சர்வே பிராஞ்சல யோஜனோ ஜனாக நமோ ஜயேதி நேமுஹு தன்னிபேத்துஹு புஷ்பவ்ருஷ்டயா. இப்படி ஒரு உத்தமமான காரியத்தை பண்ணினது மொத்த ஜனங்களும் பார்த்திருந்தாலும், பார்த்த உடனே எல்லாருக்கும் ஹாஹாஹான்னு ஒரு பெரிய சந்தோஷமா, ஜெய் விஜய் பவா ஜெய் விஜய் பவான்னு சொல்லி, இத்தனை ராஜ்யங்களெல்லாம் ஜெயிச்சவனாக நீ இருந்தாலும் கூட யாருக்கு அக்ர பூஜை பண்ணணுமோ அவளுக்கு அக்ர பூஜை பண்ணி முறைப்படி ராஜசூய யாகத்தை முடிக்கிறதுன்னு ரொம்ப விசேஷமான காரியம்னு எல்லாரும் கொண்டாடினா. அப்ப புஷ்பவருஷ்டி வருஷிச்சுதான். இத்தம் சபாஜிதம் வீட்ச சர்வே பிராஞ்சல யோஜனாம், எல்லாரும் கை கூப்பிட்டு சொல்லி சொல்றானாம். இத்தம் நிசம்யதமகோஷசுதஸ்வபீடாது உத்தாய கிருஷ்ண குணவர்ணன ஜாதமன்யோ உட்சிப்ய பாஹுமிதமாக சதஸ்ய மர்ஷி சம்ஸ்ராவயன் பகவதே பருஷாண்யபீதா. இப்படி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கச்சே ஒரு நிகழ்ச்சி அந்த சபையில நடக்கிறது, யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சி யார் எதிராக பண்றா அப்படின்னா, சேதிராஜன் சிசுபாலன் தான் பண்றான். அந்த சிசுபாலன் என்ன பண்றான்னா, யுத்தம் நிசம்ய தமகோஷ சுதஸ்ன, அவனுக்கு ஒரு ஆசனம், அவர் ராஜா தானே, அது தேஜி நாட்டு ராஜாவா இருக்கிறதுனால அந்த இடத்துல ராஜாவா ஆசனத்துல உட்காந்து ஆசனத்துல இருந்து பிரு ஏந்தான், ஒரு கோபத்தோட ஏந்தான். பீடா துத்தாய கிருஷ்ண குணவர்ணன ஜாதமன்யுகுன, இது ஒவ்வொருத்தரும் கண்ணனுடைய குணத்தை சொல்லி சொல்லி கொண்டாடுறா. இப்படி கண்ணனுக்கு 10 அவதாரத்திலையும் அந்த இந்த அவதாரங்கள்லாம் கண்ணன் என்னென்ன பண்ணேன்றத சொல்லி பீஷ்மர் கொண்டாடுற, அந்த கண்ணன் தான் ஜெகத் காரணம்னு சொல்லி இந்த சகதேவன் சொல்லி சொல்றான். எல்லாருமே கண்ணனுடைய சரீரத்தை மாதிரி, சரீரம் தான் ஆத்மா, எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறவர் கண்ணன் தான் வேதாந்தத்தை சொல்லி சகதேவன் சொல்லி சொல்றான். பீமனும் தாம் பார்த்த பிரகாரத்துக்கு கண்ணன் தான் எல்லா ஜெயத்துக்கும், தங்களுடைய ஜெயத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவன் கண்ணன் தான். இந்த திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டதுல இருந்து எல்லாத்துக்குமே, அதுக்கு முன்ன அரக்கு மாளிகையில தங்களுக்கு வந்த ஆபத்துல இருந்து நீக்கினது, இப்படி எல்லா விதத்திலையும் தன்னோட தொடர்பு படுத்தி எல்லா விதத்திலையும் கண்ணன் தான் தனக்கு விசேஷமா உபகாரம் பண்ணிருக்கா. இந்த பீஷ்மரோ துரோணரோ யாரும் ஒன்னும் உபகாரம் பண்ணல, நமக்கு யார் உபகாரம் பண்ணிருக்காளோ அவாதான் நம்ம பாத்துல கொண்டாட வேண்டியவாள் அப்படின்னு அந்த பீமனுடைய எண்ணம். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரகாரமாக கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ண பண்ண இந்த சிசுபாலனுக்கு கோபம் ஏறிண்டே போறதுதான், தலைக்கு ஏறிண்டே போறது. ஒரு சமயத்துக்கு மேல அவனால அந்த கோபத்தை அடக்க முடியல, ஆசனத்துல இருந்து ஏந்துட்டான், ஏந்து நின்று கைய ஆற்றானோ இப்படின்னு சொல்லிட்டு உட்சுப்பியபாகுமிதமாக சதஸ்ய மருஷி சம்ஸ்ராவயன் பகவதே அந்த பெருமாளை பார்த்து வருஷமான வார்த்தைகள், ஒரு சில கடூரமான வார்த்தைகளை அவர் சொல்லி சொன்னானா. அந்த வார்த்தைகள்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. தத்தசபதி சேதி போ முனி பேசு திஷ்டோ சபாஜயதி கோஜடஹாம் பசுபது துரூட்டம் வட்டும் இதி த்வய சதுர்வச்சோ விததி முத்தம் மன்னாசநாது உதாபததுதாயுதா சமபபன்னமும் பாண்டவாஹ. அத்தனை பேர் மகர்ஷிகள்லாம் இருக்கா, தேவதைகள்லாம் இருக்கா, ராஜாக்கள்லாம் இருந்து இருக்கிற போது பசுபதுஹும் துருட்டம் வட்டும் இவன் யார்ரா இவன், எட பையன், மாடு மேய்ச்ச பையன். மாடு பேச்ச பையனா இருந்தா கூட பரவாயில்ல, அது ஒன்னும் ஈனமான தொழில் இல்ல. அதுலயும் ஒரு நீச்சமானவன் இவன். இவன் ஜாரன், சோரன், இப்படி பல விதமான ஒரு அவப்பெயரை பெற்றவன் இவன். அகோ இன்ன இப்படி போய் இந்த முட்டாள் இவன், இவனு போய் நீங்க எல்லாம் பூஜிக்கிறீங்களே, இது நியாயமே இல்லையே அப்படின்னா. ஈசோ துரத்தியா கால இது சத்தியவதி ஸ்ருதி விருத்தானாம் அப்படி யுத்தத்திகி பாலவாக்கியி விபித்தியதே. இப்ப அந்த இடத்துல சகதேவனுடைய வார்த்தையை கொண்டுதானே நீ சொல்றங்கோ, இந்த வயசான காலத்துல புத்தி பிரம்சம் வந்துரும். அந்த பெரியவாளுக்கு கூட வயசான வாளுக்கு கூட சில சமயங்கள்ல இந்த வயசாயிட்டுனாக்கா அவளுக்கு அவ்வளவுதான், ஆகே ஈசோ துரத்தியா. இது வந்து லோகத்துல நாம பாத்துட்டு இருக்கோம், புத்தி பிரம்சம்ன்றது வந்துடுறது. இந்த புத்தி பிரம்சம் வந்துடுச்சுனாக்க சின்ன பசங்க சொல்ற வார்த்தை எல்லாம் போய் அது சரியாக அவ நினைக்கிற, ஆகையில இது ரொம்ப தப்பான விஷயம், ஆகையில உங்களுக்கு புத்தி பிரம்சம் வந்துடுத்து, இவன் சகதேவன் சொல்லிட்டான்ட்டு கண்ணனுக்கு போய் பூஜை பண்றீங்களே அப்படின்னு அவன் இதுக்கு ஆக்ஷேபம் பண்றான். ஆனா பூஜை பண்ணி ஆயிடுத்து, இப்ப இவன் ஆக்ஷேபத்தை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப கண்ணனுக்கும் சகதேவ கண்ணனுக்கும் சிசுபாலனுக்கும் உண்டான ஒரு வாதங்கள், அந்த சிசுபாலனுக்கு எப்படி பெருமாள் அனுகிரகம் பண்றார் அப்படின்றதெல்லாம் அடுத்தது விஸ்தாரமா சொல்ல வேண்டியிருக்க அப்படின்னால அதை அடுத்த உபன்யாசத்துல பாக்கலாம். இன்னைய தினத்துல இந்த பீஷ்மர் முதலிய மகான்கள்லாம் போற்றின கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். இன்றைய தலைப்பு அக்ரதானம். கவிதாக்கி கல்யாணம் சாதனை சிந்தே வெங்கடேசாய வேதாந்த குரு வேணும்.